மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே, கொடியிடையில் மணியழகே. மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே, கொடியிடையில் நடையழகே, தொட்டையிடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடையினிக்கும் பூமரப்பாவை நீயடே. இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடே. மலரே கொடியிடையில் நடையழகே. பொன்னில் வடித்த சிலையே, பிரம்மன் படைத்தான் உனையே, வண்ணமயில் போல வந்த பாவையே. என்னை இனிக்கும் நிலையே, இன்பம் கொடுக்கும் கலையே, உன்னை எண்ணி வாழும் எந்தன்னாவியே. கண்ணிமயில் தூண்டிலிட்டு, காதல் தனை தூண்டிவிட்டு, எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் வைத்தேன், துடியிடையில் பாசம் வைத்தேன் பூமர பாவை நீயடே. இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடே. மணியே மணிக்குயிலே, மாலையிளம் கதிரழகே, கொடியே கொடிமலரே, கொடியிடையில் நடையழகே, தொட்டையிடம் பாவை நீயடே. இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடே. அம்மனவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி, கோடி மணி வாசல் நெஞ்சில் கூடி வந்து தான் ஒலித்து, ஓடி வந்து கேட்கவரும் தேவதைகள். சூடமலர் மாலை கொண்டு தூபமிட்டு தூண்டிவிட்டு, கூட விட்டு வாழ்த்தவரும் வானவர்கள். பாவை நீயடே, இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடே. மணியே மணிக்குயிலே, மாலையிளம் கதிரழகே, மணி பாடல் கேளடே.